രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം ശീരുണ്ണതോപ്പൽ തിരുവേങ്കടമുടയാൻ പാറുണ്ണച്ചൊന്നപ്പുഴമൊഴിയുള്ളോരുണ്ടുതാനേ അമയാതോ ധാരണിയൽ വാഴ്വാർക്ക് വാനേര പോമഴവും വാഴ്വ് സീരാർ തൂപ്പൽ പിള്ളയന്താരി എന്ത് സെഴുന്തമിഴാൽ നേരാഹ വേദാന്ത ദേശികർ താഴിനെ കീഴ്മൊഴിന്താൻ ஏரார்மறை பொருளெல்லாம் எடுத்திவ்வுலகுய்யவே சீராகியவரதாரியன் பாதம் துணை நமக்கே. மூலப்பிரமாணமான வேதத்துக்கு எப்படி உபனிஷத்துக்களோ, வேதாந்தம் அப்படின்னு சொல்லப்படுற உபனிஷத்துக்கள் எப்படியோ, ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு ராமானுஜன் ஊற்றந்தாதியும், தேசிக பிரபந்தருக்கு பிள்ளையந்தாதி அப்படின்ற பெரியோர்களுடைய நிர்ணயம். ஏன் அப்படின்னா, உபனிஷத்தில் பரபிரம்மஸ்வரூபமும் அவருடைய கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை நமக்கு தெல்ல தெளிவாக காமிச்சு அந்த வேதாந்தத்துக்கு சரியான அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்த ஸ்ரீ பகவத் பாஷ்யகாரரையும் சுவாமி வேதாந்த தேசிகரையும் இந்த ராமானுஜன் ஊற்றந்தாதியும் பிள்ளையந்தாதியும் நமக்கு அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை காமிச்சு கொடுக்கிறது. அந்த ஆச்சாரியின் அனுகிரகத்தினாலதான் நமக்கு பரபிரம்மஸ்வரூபமும் நம்மளுடைய நிலையும் தெரிகிறதுனாலே இந்த ரெண்டு பிரபந்தங்களுக்கும் ஏற்றம் அதிகம் அப்படின்னு ஆச்சாரியருடைய அனுகிரகத்து சொல்ல வந்த கிரந்தமாகும். அதுல பிள்ளையந்தாதியில சுவாமி தேசிகருடைய திருநக்ஷத்திரம் சந்தர்ப்பமாக நம்ம பிள்ளையந்தாதி பாசுரங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்று 15வது பாசுரம். உன் அருளன்றி எனக்கோர் நல்துணை இன்மையினால் என் இருவல்வினை நீயே விலக்கி இதம் கருதி மன்னியனல் திருமந்திரம் ஓதும் பொருள் நிலையே பொன்னருளால் அருளாய் புகழ் தூப்பல் குளவிளக்கே அப்படின்ற அற்புதமான பாசுரம். உன் அருளன்றி எனக்கோர் நல்துணையின்மையினால் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரமாக அர்த்தத்தை பார்த்தா, சுவாமி வேதாந்த தேசிகருடைய அனுகிரகம் தவிர எனக்கு ஒரு நல்குணம் அப்படின்றது எதுவுமே இல்லை, அவருடைய அனுகிரகம் தான், அதனால அவர் எனக்கு அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு. என்ன அனுகிரகம் அப்படின்னா, பொன் அருளால் அருளாய், உம்முடைய அனுகிரகத்தினால எமக்கு அருளணும். என்னன்னா, என் இரு வல்வினை நீயே விலக்கி, என்னுடைய இரண்டு புண்ணிய பாபங்களையும் நீக்கி, எனக்கு எது நல்லதோ அது தெரியலை, அதை எனக்கு எது நல்லதோ அதை நீர் அனுகிரகிக்கணும். அதுக்கு மேல என்ன ஆசை அப்படின்னா, மன்னியனல் திருமந்திரம் ஓதும் பொருள் நிலையே அப்படின்னு திருமந்திரம் நமக்கு உணர்த்துற அப்பேற்பட்ட அந்த நிலையை எமக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு தூப்பல் குளவிளக்கே அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகரை இங்க பிரார்த்திக்கிறார் குமாரவரதாச்சார சுவாமி. சுவாமி உன் அருளன்றி, உம்முடைய ஆச்சாரியர் சுவாமி வேதாந்த தேசிகருடைய அனுகிரகத்தை தவிர என்கிட்ட வேற எந்த நல்குணமும் இல்லை அப்படின்னு 13வது பாசுரத்திலிருந்தே இதை சொல்லிட்டு வர்றார். ஆறாக வெண்ணும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விரகனக்கில்லை விரத்தி இல்லை அப்படின்னு, கர்ம ஞானம் பக்தியோகம் இது எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு. சாஸ்திரப்படி பார்த்தா நமக்கு உபாயம் அப்படின்னா பக்தியோகம் தான். ஆனா அந்த பக்தியோகம் சித்திக்கணும்னா முதல்ல கர்மயோகம் கைகூடணும். கர்மயோகம் கைகூடினால்தான் ஞான யோகம், அந்த ஞான யோகம் கைகூடினால்தான் பக்தியோகம். அத கண்ணன் பகவத்கீதையிலேயே சொல்றார், கர்ம ஜானம் பக்தி. அததான் சுவாமி ஆளவந்தார் சொல்லும்பொழுது, ஸ்வதர்ம ஜான வைராக்கிய பக்தியக கோச்சராக நாராயணம் பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரித்தகான்னு, சக்ஷாத் பகவான் நாராயணன் அடையணும்னா இந்த ஸ்வதர்மமான கர்மயோகம் ஞானயோகம் சித்திக்கணும், அது மூலமாக அதுக்கப்புறம் பக்தியோகம் சித்திச்சு பக்தியோகம் பண்றவர்களுக்கு தான் இந்த உபாயம் அப்படின்னு. ஆனா இது அத்தனையுமே ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லிடுற, பக்தியோகம் வரைக்கும் போகவானா கர்மயோகமே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. அப்புறம் வைராக்கியம் அப்படின்னா அதுவும் விரக்தி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால வேற என்ன உபாயம் அப்படின்னா, இந்த எதுவுமே பண்ண முடியாட்டி கண்ணன் தான் கீதையில சரணாகதி பண்ணலாம்னு சொல்லியிருக்கானே அப்படின்னா, அதுவும் அதுக்கும் அப்பேற்பட்ட ஞானம் இல்லை, ஏன்னா சரணாகதி பண்ணணும்னா மகாவிஸ்வாசம் இருக்கணும். அப்பேற்பட்ட விசுவாசாதிகளும் எனக்கு கிடையாததுனால வேற என்ன உபாயம்னா ஒரே ஒரு உபாயம் சாட்சாத் சுவாமி தேசிகருடைய திருவடிதான் அப்படின்னு முதல்லயே அங்க தேசிகர்கிட்ட சொல்லிண்டு, சரி அப்ப தேசிக பக்தி இருக்கா அப்படின்னா, நின் பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய் அப்படின்னு அந்த பக்தியும் இல்லை. சுவாமி தேசிகனுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிக்கணும்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிச்ச கிரந்தங்கள் மூலமாக சொல்லக்கூடிய அனைத்தும் நம்ம வந்து பாட்டிக்கிறோமா அப்படின்னா இல்லை. அவர் அனுஷ்டானம் பண்ணா போல வைராக்கியமாக நம்ம இருக்கோமா அப்படின்னா அதுவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கான சக்தியும் இல்லை, அதுக்கான ஞானமும் இல்லை. அப்ப சுவாமி தேசிகன் பக்தன் அப்படின்னு எப்படி சொல்லுகிற, அவர் திருவடி போரும் அப்படின்னு அதுவே உபாயம்னு சொல்லிக்கிறீன்னா அதுக்காகவாது நீ என்ன பண்ண அப்படின்னா அதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா அவருடைய கருணையினாலே என்னை ஆட்கொள்ளணும் அப்படின்னு. அவருடைய கருணைதான் எனக்காக ஒன்றும் இல்லை. அதான் உன் அருளன்றி எனக்கோ நல்துணை இன்மையினால் எனக்காக நான் சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. தேசிகன் சுவாமி தேசிகன் தான் எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு. என்ன அருள்னா, என் இருவல்வினை நீயே விளக்கி இதம் கருதி அப்படின்னு. என் இருவல்வினை அப்படின்னு இரண்டு விதமான பாப்பங்கள் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா புண்ணிய பாப்பங்கள், புண்ணியம் பாப்பம். புண்ணியமும் பாப்பமா அப்படின்னா உபனிஷத்துக்கள்ல புண்ணியத்தையும் பாப்பம் அப்படின்னு தான் சொல்றான். ஏன் அப்படின்னா பகவத் சரணத்தை வந்து நமக்கு தடையாக, பகவத் சரணத்தை நம்ம சேர்றதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மா, இந்த புண்ணியமும் பாப்பமும் தான். புண்ணியம் பண்ணா எங்க வைகுண்டத்துக்கு போவோமோனா இல்ல, புண்ணியத்தினால ஸ்வர்கலோகத்துக்கு தான் போவோம். அதனால அதுவுமே வைகுண்டத்துக்கு தடையாக இருக்கிறதுனால அந்த புண்ணியமே நமக்கு பாபம் மாதிரிதான். பாபம்னா கேட்கவே வேண்டாம், நரக்கத்துக்கு தான் போவோம். அப்ப இது ரெண்டுமே இரு வல்வினை, இந்த புண்ணிய பாபம் அப்படின்ற இந்த கர்மாவை எனக்கு போக்கி, என் இரு வல்வினை நீயே விளக்கி இதம் கருதி. எனக்கு எது நல்லது அப்படின்றது, எது நல்லதுன்னு மேலோட்டமாக புரிஞ்சாலும் அது அடையறதுக்கான உபாயங்கள்லாம் என்னால பண்ண முடியுமோ இல்லையோ தெரியல. அதனால நீயே இதம் கருதி எனக்கு எது நல்லதோ நீரே எனக்கு செய்யணும். மன்னிய நல் திருமந்திரம் ஓதும் பொருள் நிலையே அப்படின்னு. மன்னிய இந்த திருடமான திருமந்திரத்துல அனுகிரகிக்கப்பட்ட அர்த்தங்கள், அதுல சொல்லப்பட்ட அந்த நிலைகள், அந்த உபாய நிஷ்டை, அந்த அஷ்டாட்சர மந்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்ட மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படின்றத இங்க வந்து பிரார்த்திக்கிறேன். அந்த திருமந்திரம் வந்து சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி அது ஒரு கண்ணாடி. நம்மளை நம்மளே பார்த்துக்க முடியுமா அப்படின்னா கண்ணாடி மூலமாகத்தான் நம்ம பார்த்து அலங்கரிச்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய ஆத்மா அந்த குணங்கள்லாம் எப்பேற்பட்டதுன்னா திருமந்திரம் மூலமாகத்தான் நமக்கு தெரியும். அதனால அது ஒரு கண்ணாடி போல அப்படின்னு. அந்த திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட உபாய நிஷ்டையோ ஸ்வரூப நிஷ்டையோ அதுக்கப்புறம் புருஷார்த்தமோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுல அனுகிரகிக்கப்பட்டா போல நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படின்றது தான். இந்த நிஷ்டை அப்படின்றாலே அப்படி இருக்கணும், நம் அப்படி இருக்கணும் அப்படி. அந்த திருமந்திரத்தில் நாராயணா அப்படின்ற புருஷார்த்தமும் அவனுக்காகவே நம்ப இருக்கோம் அப்படின்றத தெரிவிக்கிறது. பிரணவத்தினால எண்பெருமானுக்கு நம்ம தாசன் அப்படின்னு நம்மளுடைய ஸ்வரூபத்தை நமக்கு தெரிவிக்கிறது. நம்ம ஆத்மா அப்படின்னா பகவானுக்கு தாசன் அப்படின்னு. நமஹா என்ற சப்தத்தினாலே நான் என்னை சேர்ந்தவன் இல்லை பகவானுக்கே அப்படின்னு அந்த உபாயத்தை சொல்லுகிறபடியாக இருக்கு. அப்போ இந்த ஸ்வனிஷ்டை இதுல வந்து சுவாமி தேசிகன் ரகசத்திரிய சாரத்தில் சொல்லும் பொழுது அவர் ஆச்சரியமாக இந்த சொல்ற ஸ்வரூபம் உபாய நிஷ்டை பலனிஷ்டை அப்புறம் புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்ன அப்படின்னா சாட்சாத் பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான் புருஷார்த்தம். அதுக்கு நம்மளுடைய ஸ்வரூப நிஷ்டையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஏதோ வாயால சொன்னா போறாது, அது வந்து அனுபவமாகவே வருதுன்றது ரொம்ப கஷ்டம். என்னதான் ஆனாலும் நம்ம அந்த அழகு பார்த்துட்டு தானே இருக்கும். கொஞ்சம் வயசாக வயசாக நம்ம முகத்தை பார்த்து நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்கு. ஏன் அப்படின்னு இப்ப ஆத்மா வேற சரீரம் வேறன்னு வாயால சொன்னா போறாது, அது குணத்தினால நமக்கு அப்படியே தெரியணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த ஆத்மா அப்படின்றது பரமாத்மாவுக்கு சேஷன் அப்படின்னு கைங்கரியம் பண்றதுக்காகவே இருக்கு அப்படின்ற அந்த சுரூபத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அப்படியே நம்ம இருக்கணும். அந்த ஞானம் அப்படின்றது எப்ப வரும்னா, ஆச்சாரியன் திருவடியில இருந்து நம்ம இந்த விஷயத்தை கேட்டாதான். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியின் அனுகிரகத்தினால நமக்கு அந்த அனுபவத்தோட நமக்கு அது கிடைக்கும். என்னதான் சரணாகதி பண்ணாலும், சரணாகதி ஆச்சாரியன் மூலமாக பண்ணவாளுக்கும் நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கணும், நம்மளுடைய சொரூபம் நம்ம சரியா புரிஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னா, யாராவது திடீர்னு வந்து திட்டினா நமக்கு கோபம் வந்துடுறது. ஆஹா, இது ஆத்மா வேற, இது ஆத்மாவு நித்தியம், அவன் இதை திட்டுறதுனால என்ன அப்படின்னு நினைச்சுக்கிறாளா, இல்ல ஒரு பாகவதோத்தமர் திட்டுற மாதிரி நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு நம்மளை நம்ம மாத்திக்கணுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? எல்லாமே பகவானுடைய அனுகிரகத்தினால நடக்கிறது, அது நம்மளுடைய கர்மாவினாலே தான் இப்படி நம்மளை திட்டப்பட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? எல்லாத்துக்கும் காரணம் பகவான் தானே அப்படின்னு நம்மளை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லையே. அப்ப அந்த ஸ்வரூபம் நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தானே அர்த்தம். அப்புறம் இந்த ஆத்மா எதுக்காக இருக்குன்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணாலும் தேகாவசானத்தினாலதானே மோக்ஷம் அப்படின்னு அப்படியே விட்டுடாம இப்பிலிருந்தே அந்த பகவான் நமக்கு பூமியிலே இருந்து அர்ச்சாவதாரமாக இருந்த நம் பெருமாளுக்கு இங்க கைங்கரியம் பண்ணணும், இகத்திலையும் கைங்கரியம் பண்ணணும். வேத பாராயணங்களோ பகவானுக்கு கைங்கரியம் பண்றதோ பிரபந்தாதிகள் காலக்ஷேபாதிகள் பண்ணி ஸ்தோத்திர பாட்டங்கள் சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு கோவில்கள்ல கைங்கரியம் பண்ணணும் இல்லையா, அதுதானே இந்த ஆத்மஸ்வரூபம். அதை வந்து நம்ம வந்து ஞானமா தெரிஞ்சின்றேன் அப்படின்றது மட்டும் இல்லாம அதை அனுபவமாக கொண்டு வரணும். பகவானுக்கு மட்டும் இல்ல, பகவானுக்கு கைங்கரியம் பண்ண அப்பேற்பட்ட பாகவதோத்தமர்களுக்கும் கைங்கரியம் பண்றதுதான் இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூப லட்சணம். அப்புறம் உபாய நிஷ்டை அப்படின்னு பார்த்தா, பகவான உபாயம் அப்படின்னு சரணாகதி ஆச்சாரியன் மூலமாக பண்ணியாச்சுன்னா இன்னொரு உபாயம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மகா விசுவாசத்தோட பகவானுக்கு இருந்து நம்ம கைங்கரியம் பண்ணணும். அதற்கு கிடைக்க வேண்டிய பலன் என்ன, ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல பகவானுக்கு இந்த மாதிரி கைங்கரியம் பண்றது மட்டும் இல்ல, அது தேகாவசானத்துல மோட்சம் ஒரு நாள் கிடைக்க போறது அப்படின்றத காட்டிலும் நம்மளுடைய ஸ்வரூப லட்சணத்தை தெரிஞ்சுட்டு பகவானுக்கு இந்த இகத்திலேயே இந்த பூமியிலேயே கைங்கரியம் பண்றது இன்னும் வசத்தினால, அதுக்குதான் இங்க மன்னிய நல் திருமந்திரம் ஓதும் பொருள் நிலையே, அப்பேற்பட்ட அந்த நிலையை, அந்த ஸ்வனிஷ்ட நிலையை இங்கேயே கொடுத்துடணும். அது சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால அப்பேற்பட்ட நிலையை நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு, பொன் அருளால் அருளாய், உன்னுடைய அனுகிரகத்தினால எமக்கு அனுகிரகம் பண்ணணும். பொன் அருளால் அப்படின்னு ஆச்சரியமான போற்றத்தக்க உம்முடைய அனுகிரகத்தினால, உம்முடைய கிருபையினாலே, அந்த அருளால் உம்முடைய கருணையினால, உம்முடைய தயையினாலே எமக்கு மீர் அனுகிரகிக்கணும் அப்படின்னு. புகழ் தூப்பல் குளவிளக்கே, அந்த தூப்பலுக்கு குளவிளக்கான சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட தன்னுடைய புகழ் எப்படின்னா தீபம் போல அப்படின்னு, குளவிளக்கே எப்படி ஒரு இருட்டுல அந்த தீபம் நமக்கு வெளிச்சத்தை தருமோ, அஞ்ஞானம் என்ற இருட்டை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் ஆச்சாரியர். அந்த தூப்பல் அப்படிங்கும் பொழுதே நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா தீப பிரகாசர். அந்த லோகமே இருளாக இருக்கும் பொழுது தேப்பெருமாள் அவதாரத்துக்கு முன்னாடி சரஸ்வதி தேவி தன்னுடைய பர்த்தாவான பிரம்மாவுக்கிட்ட கோச்சிண்டு லோகத்தையே இருளாக்கினதுனால அப்ப தீப பிரகாசராக தோன்றி அந்த பகவான் யாகத்துக்கு உபாயமாக இருக்கார். தீப பிரகாசர் தான் அனுகிரகிக்கிறார், அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுத்ததுரே, அது அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கும் பகவான் சாக்ஷாத் அவரேதான் நம் சுவாமி தேசிகனையும் நமக்கு கொடுத்தேர். அதனால அந்த தூப்பலுக்கு ஒரு குல விளக்காக இருக்கேர். அந்த தூப்பல் அப்படின்ற குலத்துக்கே ஒரு விளக்காக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணவே அவதாரம் பண்ணேர் சுவாமி திருவேங்கடமுடியானுடைய அவதாரம், நமக்கு ஞானத்தை கொடுக்கவே. அதனால அவர் அவதாரமே அதனால இருக்கிறதுனால நமக்கு அனுகிரகம் பண்ணதானே, நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதானே, அதனாலதான் சுவாமி தேசிகன். அதனால உன் அருளன்றி, உன்னுடைய அனுகிரகத்தை தவிர எங்களுடைய உபாயமோ எங்களுடைய இதுவோ பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நாங்க என்ன பண்ணிட்டோம், எங்களுடைய அதுக்கான சக்தியும் இல்லை, அதுக்கான ஞானமும் இல்லை. உபாயங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட உபாயங்கள் எங்களால பண்ணவும் முடியல. அதனால நீரேதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்த கர்மாவை போக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுவும் ஒண்ணும் இல்லாததுனால இந்த புண்ணிய பாபத்தையும் நீரே போக்கணும். எமக்கு எது நல்லதோ அதுவும் நீரே அனுகிரகிக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்னன்னா அதுக்கு நல்லதுன்னு எது தெரியாது, அது அழும். அது சாக்லேட் வேணும்னு அழுதுனா அம்மா அதை சாக்லேட்டை கொடுத்துருவாளான்னு, எல்லா நாளும் கொடுத்தா என்ன அதுக்கு இன்னும் ஜுரம் அதிகமாக தானே ஆகும். அதனால அம்மா எப்படி ஒரு குழந்தைக்கு பார்த்து பார்த்து அனுகிரகிக்கிறாளோ, ஒரு கல்பக விருட்சம் அப்படின்னு சொர்க்கத்தில் சொல்றது நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கமாம், அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு எது நல்லதோ தெரிஞ்சு கொடுக்கணும், அது அதனுடைய இது அப்படிதான். நம்ம அது கீழே இருந்து ஒரு 10 கோடி வேணும் அப்படின்னா அது 10 கோடியை கொடுத்துரும், ஐயோ இது எவனோ எடுத்துட்டு போயிடுவானேன்னு நினைச்சா அதை எடுத்துன்னு போயிடும். அதனால எது நமக்கு நல்லதோ பார்த்து பண்ணணும் அப்படின்னா எப்படி தாயார் அம்மானுடைய அனுகிரகம் அந்த மாதிரி தான் ஆச்சாரியருடைய அனுகிரகம் அப்படின்னு. அதனால இதம் கருதி, அதே மாதிரி திருமந்திரம் ஓதும் நிலை அப்படி ஓதும்னே சொல்றேன், ஒரு வேதம் போல. அதனால அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் சொல்லப்பட்ட நம்மளுடைய சொரூபத்தை காஞ்சி கொடுத்த அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையை நம்மளுக்கு கொடுக்கணும். அதை ஒரு ஞானமா நம்ம பழிச்சுன்னு இதுதானே திருமந்திரம் அர்த்தம் சொல்றோம் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த நிலையை அப்படியே யார் பார்த்தாலும், பரம பாகவதோத்தமர்கள் பார்த்தாலும் அவருக்கு கைங்கரியம் பண்ணும்படி, திவ்ய தேசத்துல கைங்கரியம் பண்ணும்படி, லௌகீகலத்திலே நாட்டம் இல்லாமல் எப்படி ஒரு சரணாகதி பண்ணவன் இருக்கணுமோ அப்படி இருந்து ஒவ்வொரு நாளும். ஏன்னா சரணாகதி பண்ணவன் மரணத்துக்கு கண்டு கூட பயப்படக்கூடாது, அவனுக்கு எதுக்கு மரணம்னு ஒன்று கிடையாது. ஏன்னா ஆத்மா நித்தியம், இந்த ஆத்மாவுக்கு அழிவுன்னு கிடையாது. இந்த சரீரம் வேணா விட்டு இந்த ஆத்மா வெளியில போகுமே தவிர, அப்புறம் சரணாகதி பண்ணவன் மோட்சத்துக்கு தானே போக போறான். அந்த நாளை கருதி அந்த கைங்கரியம் அங்க போய் பண்ண போறோம், இங்க அதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கணும். சுவாமி அனந்தாழ்வார் திருமலையில இருக்கும் பொழுது ஒரு காலத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் தோட்டம் புஷ்பம் பறிக்கும் பொழுது ஒரு பாம்பு விஷப்பாம்பு அவர் கடிச்சிடுது. அப்ப அது பாம்பு கடிச்சிருச்சு, அது விஷப்பாம்பா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியல. ஆனா சிஷ்யர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல திருமலையில ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்லாம் கிடையாது இல்லையா, சிஷ்யர்கள்லாம் சொல்றா என்னவோ ஆயிடுச்சு சுவாமி, எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம கீழே போய் பார்த்துடலாம், இது விஷப்பாம்பாக இருக்க போறதே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், இருந்தா என்ன, அந்த பாம்பு ஒருவேளை விஷப்பாம்பாகவே இருக்கட்டும், அது கடிச்சு விஷம் ஏறி இந்த பிராணம் போச்சுன்னா நாளைக்கு விரஜாநதி பக்கத்துல தோட்டம் போட்டு ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம் பண்ண போறேன், அங்க புஷ்ப கைங்கரியம் பண்ண போறேன். அப்படி இல்லை, இந்த விஷம் இல்லாத பாம்பு அது எனக்கு ஒன்றும் ஆகலைன்னா இதே இடத்துல இந்த தோட்டத்திலேயே இப்படியே புஷ்பம் பறிச்சு திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்ண போறேன். அதனால கைங்கரியம்ன்றது சாஸ்வதம், என்னுடைய ஆத்மா அங்க போனாலும் மோட்சத்துல கைங்கரியம் பண்ண போறது. கைங்கரியம் சாஸ்வதமாக இருக்கும் பொழுது இந்த பாம்புக்கு நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு அந்த மாதிரி நம்மளால சொல்லிட முடியுமான்னா அதுதான் அப்பேற்பட்ட நிலை நமக்கு இருக்கணும். அதனால மரணத்துக்கு ஒரு சரணாகதி பண்ணவன் பயப்பட அவசியம் இல்லை. ஆனா அந்த மரணம் வரத்துக்காக கூட நம்ம காத்துட்டு இருக்கணும்ன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா பகவான் தான் பூலோகத்துல நமக்கு இவ்வளவு அர்ச்சாவதாரம் எடுத்து இருக்கிறதுனால அவனுக்கு இங்கிருந்தே கைங்கரியம் பண்ணிட்டு இதை சாஸ்வதமாக இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, அந்த கைங்கரியம் சாஸ்வதம் அப்படின்றதோட இருக்கணும். அப்பேற்பட்ட திருமந்திரம் ஓதும் பொருள் நிலையை, அப்பேற்பட்ட நிலையை எமக்கு உன்னுடைய அனுகிரகத்தினால, நீ என்ன பண்ணேன்னு என்ன கேட்காத, தேவர் எனக்கு ஒன்றும் அப்பேற்பட்ட எதுவுமே இல்லாததுனாலதான் உம்முடைய திருவடியில வந்திருக்கேன், நீர்தான் உம்முடைய அனுகிரகத்தை கருணையினாலே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அப்பேற்பட்ட புகழ் தூப்பல் குலவிளக்கே அப்படின்றார். ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கேன்னு நம்ம எப்படி கண்ணனை சொல்றோமோ, ஆயர்குலத்தில் தீபமாக இருக்கிறவன் அப்பேற்பட்ட இங்க சுவாமி தேசிகன் தூப்பல் குலவிளக்கே அப்படின்னு சொல்றதுனால சாட்சாத் பகவானுடைய அவதாரம், ஆச்சாரியா அவதாரம் அப்படின்னு இங்க காட்டுறது நமக்கு. அப்ப ஏற்பட்ட சுவாமி தேசிகன் திருவடியே நமக்கு கதி அப்படின்னு இப்ப ஏற்பட்ட பாசுரத்தை இன்றொரு முறை சொல்லி, உன் அருள் அன்றி எனக்கோர் நல்துணையின்மையினால் என் இருவல்வினை நீயே விலக்கி இதம் கருதி, மன்னியனல் திருமந்திரம் போதும் பொருள் நிலையே பொன்னருளால் அருளாய் புகழ்தூப்பல் குலவிளக்கே அப்படின்னு சுவாமி தேசிகனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.